ශ්‍රීමතේ රාමානුජන් මහා, ශ්‍රීමතේ නිගමන්ත මහදේශයන් මහා, නීලා දුංග ස්තනගේ තටි ශුද්ධ මුද්බෝධ කෘෂ්ණම්, පාරාත්‍යම් සොම් සුදි සදස්සර දමද්‍යාපයන්ති, සෝතිම ස්ථායාම් සදිනගලදම් යාබලත් යුජ්‍ය පුංචේ, கோதா தஸ்தை நமதமிடம் புய ஏவாசு பூயஹா அன்னவை புதுவை ஆண்டால் அரங்கற்கு பரந்தர் பால் பழி திப்பல் பதியம் இன்னிசால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூழி கொடுத்தால் சொல்லு சூழி கொடுத்து சொல்ல கொடியே தெல்பாய் பாடி அல்லல பல்வளையாய் நாளினி வேங்கடவருக்கு என்னென்று மாற்றம் ஆண்கடவா வண்ணமே நல்கு கூடாரி வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறிகுண்டு யாம்பர சம்மானம் நாலு புகழும் பரிசினால் நன்றாக தூடகமே தோல்வழியே தோழே சவிப்பூவே பாடகமே எண்டனே பல்கிறோம் யாமணி ஓம் ஆடை ஒடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கி வழிவார கூழியர் என்று கொழுந்தேரோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் திருவள்ளிய சரணம் கூடாரை வெல்லும் தீ கோவிந்தா கூடாரை வெல்லும் தீ கோவிந்தா கூடாரை வெல்லும் தீ கோவிந்தா உந்தன்னை படி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் கூடாரை வெல்லும் தீர் கோவிந்தா உந்தன்னை படி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நடு புகாடும் பரிசினானந்தாக நடு புகாடும் பரிசினானந்தாக சூடகமே தோல் வளைய தோடே செவி பூவே நடு Thank you.